శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్వాకృతి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదేక్షం దయానిధిం దయభృతాం శరణ్యం దేవం పయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శ్రీమద్భాగవతత్ల குருக்ஷேத்திரத்துல நடந்த நிகழ்வுகளை பத்தி நாம சொல்லிட்டு இருக்கோம். இது 74வது சர்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அற்புதமான விஷயங்கள். இந்த உபன்யாசம் பண்ணச்சு சில நாள் நான் நினைச்சுக்கிறது உண்டு. நான் ரொம்ப விஸ்தாரமா சொல்றேன்னா இவ்வளவு விஸ்தாரம் தேவையா இந்த இடத்துல? சாதாரணமா பாகவத கதைகள்லன்னு பார்த்தோம்னாக்கா இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்னும் பெருசா சொல்றது இல்லையே. இது சொல்லணுமா? இது கால யாபனத்துக்காக நாம சொல்றதா நினைக்கிறதா? எப்படி இல்ல கேக்குறவர்களுக்கு இது என்னமா தோணும் என்றெல்லாம் பல யோசனைகள்லாம் என் மனசுக்குள்ள வருது. ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த உபன்யாசம் பண்றதுக்கு முன்ன பாகவதத்தை சேவிச்சுட்டு அந்த விஷயங்களை இந்த உபன்யாசம் பண்ணச்சு எந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்கிற விஷயத்தையும் இது வேண்டாம், இது அப்பிரதானம், இது சொன்னா போறோம், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலான்ற ஒரு எண்ணமே எனக்கு வரமாட்டேன். இது கேக்குறவாளுக்காக உபன்யாசம்னு வச்சுக்கிறது காட்டிலும் சொல்ற நானே என்னுடைய அனுபவத்தை தான், இந்த பாகவதம் சேவிக்கிறதுனால வரக்கூடிய கிருஷ்ணானுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லணும்னு தோன்றது. ஏன்னா வீரவல்லி சுவாமி ஆரம்பத்துல கேட்டார், இது எத்தனை எபிசோடு வரும், 40 வருமா 50 வருமா அப்படின்னு. இப்ப நூத்து கணக்குல ஆயிடுச்சு. இது இருந்தாலும் திருப்தி வரல. திபெத பாகவத ரசம்னு சொல்லி சொல்ற அப்படின்னால அந்த பாகவத ரசம் நம்மள அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகமும் சுண்டி இழுக்கிறது. இன்னைக்கு சொல்ல போற விஷயமும் அந்த மாதிரிதான். இதே குருக்ஷேத்திர விஷயத்துல ஒரு சர்க்கத்துல இருக்கிறத 5 நாளா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த விஷயம் வருது. வசுதேவ நந்தகோபரோட பேசுற ஒரு விஷயம். இதுக்கு மின் உபன்யாசத்துல வசுதேவர் மகர்ஷிகளை பார்த்து கேக்குறே, எனக்கு இந்த சம்சார நிவர்த்தி ஏற்படுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு அதுக்கு பதில் சொல்ற மகர்ஷிகள் எல்லாம் சொல்றேன், நாரதர் துவாரா சொல்லி சொல்ற, வெண்ணையை வச்சிருந்து நெய்க்கு அழடுதா, உன் கண்ணன் தான் சர்வலோக பிதாமகனாக எழுந்துள்ள இருக்க, கண்ணன் தான் எல்லாமா இருந்துட்டு இருக்கச்சு, அவர் தவிர வேற என்ன இருந்துட்டு இருக்கு இந்த சம்சார நிவர்த்திக்கு காரணம்? அதாவது பிராப்தி விரோதி உபாய விரோதின்னு சொல்லக்கூடிய சகல பாபங்களையும் போக்கடிக்க கூடியது அந்த சாமர்த்தியம் எம்பெருமான் கண்ணன் ஒருவன்றதுதான் இருந்துட்டு இருக்கு. நீ கண்ணன் யாருன்னு தெரிஞ்சுண்டு அவர்கிட்ட நடந்துட்டாலே போருமே என்றெல்லாம் சொல்லி சொல்ற. இப்போ வசுதேவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பசங்களை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்க இதெல்லாம் இருக்கு. நந்தகோபர் வரை அவரோட ஒரு விஷயத்த சொல்ற, பாத்தரீஷகிருதாசாம்யஸ்நேகசம்ஜிதா சந்துஸ்தியஜமஹம் மன்னே சூராணாம் அபி யோகினாம். எத்தனையோ சம்பந்தங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தேசே தேசே கலத்ராணி, தேசே தேசே பாந்தவாக, சந்து தேசம் நபசாமி, எத்தனை பிராத்தா சகோதரஹான்னு அந்த சகோதரனுடைய அந்த தம்பியா இருக்கிறது, அண்ணன் தம்பியா இருக்கிற அந்த உறவு முறையில இருக்கக்கூடிய விசேஷத்தை ராமனே சொல்லி சொல்ற. ஊருக்கு ஊர் போனாக்க சத்திரியெல்லாம் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனையோ மனைவிகள் வந்துட போற, எந்த ஊர்ல யார் இருக்காளோ அவள்லாம் தான் பந்துக்கள், இப்படி எல்லாம் எண்ணம் வரும். சகோதரன்றது சந்த தேசன் அப்பசாமி எத்திர பிராதா சகோதரன்னு சொல்லி அந்த சகோதரனுடைய தன்மைய, அதனுடைய அந்த உறவு முறையில இருக்கக்கூடிய விசேஷத்தை ராமர் சொல்றார். இப்ப நந்தகோபர் சொல்றே, வசுதேவர் சொல்றே நந்தகோபர் இடத்துல, இந்த நண்பன்னு சொல்லி சொல்றமே, ஸ்நேகசம்ஸ்நிதா ரிணாம் யகா ஸ்நேகசம்ஸ்நிதா பாசகா ஈசகிருத பாசகா ரிணாம் ய ஸ்நேகசம்ஸ்நிதா. இந்த ஸ்நேகம்ன்றது இருந்துட்டு இருக்க அந்த தோழமை, இது ஈஸ்வரனாலே உண்டு பண்ணப்பட்ட ஒரு பிணைப்பு. இதுக்கு சமானமானது வேற எதுவுமே கிடையாது. துஸ்தேஜம் அகம் மன்னே சூராணாம் அபி யோகினாம். எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் சரி, யோகிகளாக இருந்தாலும் சரி, அவளால கூட அந்த ஸ்நேகம்ன்ற அந்த தோழமைன்ற பிணைப்புல இருந்து வெளியில வரவே முடியாது. இப்படிதான் நான் நினைக்கிறேன். இது எல்லா உறவு முறையெல்லாம் காட்டிலும் ஸ்நேகம்ன்றது அவ்வளவு பெரிய விஷயமாக சொல்லுகின்றது. அதே சமயத்துல சில சமயங்கள்ல என்ன ஆயிடுறது அப்படின்னா, இந்த நண்பனாக இருந்துட்டு மொத்தம் ஒருத்தனுக்கு சகாக்காரம் பண்ணாக்க, உபகாரம் பண்ணினான்னாக்க, அந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம்ன்றது யாராலையுமே செய்ய முடியாது. ஆச்சாரிய விஷயம் சொல்லி சொல்றோம், நாம போற்றி உகப்பதும் புந்தியுள் கொள்வதும் தற்பல்லவோ முன்பெற்ற ஞானத்துக்குன்னு சொல்றபடினால, ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்றதோ அவளுக்கு கைங்கரியம் பண்றதோ நம்ம மனசுல சதா தியானம் பண்றதோ இதெல்லாம் ஏதோ வெறும ஒரு டோக்கன் தான். வஸ்துகத்தியில ஆச்சாரியால் நமக்கு பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக ஆகவே ஆகாது. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நமக்கு பண்ற உபகாரம் இருக்கு, அதுக்கு பிரத்யுபகாரம் நாம பண்ணி அவ பிரத்யுபகாரம் நாம பண்ணி இப்படி பண்ண முடியாது. ஆகையால இதுல எப்படி சொல்றது, அத சொல்லி சொல்ற இந்த இடத்துல. நீர் என்ன பிரத்யுபகாரம், நீர் என்ன மைத்ரியர்பி தான் அபலா அபலா சாம்பி நனிவர்த்தேத்தை கருகிச்சிட்டு மைத்ரி அர்ப்பித்தம், இந்த நண்பனாலே பண்ணப்பட்ட ஒரு செயலுக்கு கிருதேச பிரதிகத்தையும் அவன் பண்ணதுக்கு நான் பண்ணிட்டேன்ற முறையில காரியத்தை பண்ணிட்டு முடியுமாக்க யாராலையுமே பண்ணவே முடியாது. ஆனா சில சமயங்கள்ல சில எண்ணங்கள் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால விபரீதமாக ஆயிடுறது. நான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்தேன், நான் அந்த பெரிய ஆபத்துல இருக்கச்சே வேற யாரையும் நான் நினைக்கல, உண்மைதான் நான் நினைச்சேன், யாரு நந்தகோபுரம் தான் நினைச்சேன்னு வசுதேவர் சொல்லி சொல்றேன். பெரிய ஆபத்து, ஏழு குழந்தைகளை காணாமல், ஆறு குழந்தைகள் இல்லாதையே போயிட்டா, ஏழாவது குழந்தை காணாம போயிடுச்சு, எட்டாவது குழந்தையா கண்ணன் அவதாரம் பண்ணிருக்கே, அந்த அவதாரம் பண்ணிருக்கச்சு, பூர்ணமா இருக்கிற கண்ணனை எப்படி ரக்ஷணம் பண்றது, போஜராஜாவா இருக்கக்கூடிய கம்சனிடத்துல இருந்து எப்படி ரக்ஷணம் பண்றதுன்னு பெரிய விசாரத்தோட நான் இருந்தேன். அப்ப கண்ணனும் சொன்னார், எனக்கும் ஒன்னே ஒண்ணுதான் தோணித்து, நந்தகோபுரம் தான் எனக்கு பரமஸ்னேகர், அவர் பார்த்து பேர்னு சொல்லி நான் உம்மிடத்துல கொண்டு சேர்ப்பித்தேன். சரி, அப்படி சேர்ப்பித்தது நீரும் நந்தகோபுரம் அந்த புத்திரபாவேன்னு உம்முடைய குழந்தையாவே கண்ணனை முழுசா அந்த திருவாயிற்பாடியில இருந்த வரைக்கும் நேர் பார்த்துட்டே, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனா நான் தான் அதமர்ணனா போயிட்டான். அதமர்ணன்னா கடங்காரன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணாமல் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு நிலை இருந்துருக்க, அதுக்கு அப்படி இருக்கிறவர்களுக்கு அதமர் நாள்னு சொல்லி சொல்லுவார். இப்ப என்ன ஆச்சு, என்னை பொறுத்தவரைக்கும் நந்தம் முழுக்க முழுக்க அதமர்ணனா இருந்தது. இதே கண்ணன் மதுரைக்கு வந்த பிறகு கம்சவதம் பண்ணியாச்சு, இப்ப ராஜாவை விடுவித்தாச்சு, வசுதேவரோ தேவகி எல்லாம் வெளியில வந்து அந்த யதாஸ்தமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு இருக்க. நான் என்ன பண்ணிருக்கணும், ஒரு உண்மையான நண்பனா இருந்தேன்னாக்க அந்த கண்ணனையும் பலராமனையும் அழைச்சிட்டு ஓடோடி வந்திருக்கணும், நானு திருவாயர்பாடிக்கு வந்திருக்கணும். வந்து நீங்கள்லாம் பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி நான் இருந்திருக்கணும், நான் வந்து எல்லாம் பண்ணிருக்கணும், ஆனா ஒண்ணுமே பண்ணல. நான் மாராஜ்ய ஸ்ரீரபூத் பும்சஹ ஸ்ரேயஸ் காமத்யமானதம் அதுனா ஸ்ரீ மதம் தாட்சானு அபஸ்யா மகா புராகிருதம். சில சமயங்கள்ல இந்த ரஜஸ்தமஸ்தனுடைய வெளிப்பாடுனால எவ்வளவு உபகாரம் பண்ணிருந்தா கூட அந்த உபகாரத்தை மறிக்காமல் போயிடுற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அது கர்ம விசேஷம், பாப விசேஷம். அதான் இங்க அற்புதமா சொல்லி சொல்ற, நான் ஓடி வந்திருக்கணும், ஓடி வரல. நான் ராஜ்யத்துல கிடைச்ச அந்த ராஜ சௌக்கியங்களை கொண்டு ரொம்ப தெளிச்சு அதுல சந்தோஷமா நான் இருந்துட்டேன். நான் இத்தனை மகர்ஷிகளும் எனக்கு உணர்த்துகிறார்கள், எது சாஸ்திரம் எப்படி நடந்துக்கணும்ன்றதெல்லாம் உணர்த்தினார்கள். அப்போ நான் முதல்ல நான் பண்ணின தப்பு தான் எனக்கு முன்ன ஞாபகம் வருது. அந்த தப்பு என்னன்னா, உம்மா நான் கௌரவிக்காத போனதுதான், நந்தகோபுரம் கூட்டு கௌரவிக்காத. ஒண்ணு நானானா போயிருக்கணும், இல்ல நந்தகோபுரையான மதுரைக்கு அழைச்சு வந்து அத்தனை பேர் நடுவுல அவரை கௌரவிச்சு அவருக்கு எனக்கு சமானமாக இருக்கும்படியாக பண்ணி எல்லாம் பண்ணிருக்கணும், நான் எதுவுமே பண்ணலையே. என்னுடைய ரஜஸ் தமசு என்னுடைய கண்ணை மறைச்சிட்டு என்னுடைய புலன்கள் எல்லாவற்றையுமே இந்த ஸ்னேகபாவத்தை மறக்கட்டு. அந்த ரஜஸ்தமசு வந்து மாராஜ்ய ஸ்ரீ ரபூத்வம் சகா ஸ்ரேயஸ்காமத்தியமானத, ஒருத்தனுக்கு நல்லது ஏற்படணும்னு சொன்னாக்க அதுக்காக ராஜ்யம் கிடைச்சது பெரிய பணக்காரன் ஆயிட்டாக்கா அது நல்லதுன்னு நினைக்கவே நினைக்காதுங்கோ. பணக்காரனா போயிட்டான்னாக்க ராஜ்யம் கிடைச்சது அப்படின்னாக்க அவ எல்லா பேரும் இந்த நமக்கு அந்த பண்ட நாட்கள்ல நமக்கு பண்ணின உபகாரங்கள் எல்லாம் மறந்து போய் அந்த பண திமிர்ல திளைச்சு நிற்பார்கள். யாருமே ராஜ்யத்தை விரும்பாதுங்கோ, யாருமே பணத்தை விரும்பாதுங்கோ. ஆகையால எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் உமக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கலையேன்னு சொல்லிட்டு ஏவம் சௌஹ்ருத சைதல்ய சித்த ஆனக துந்துபிஹி ருரோத தத்கிருதம் மைத்ரீம் மரண் அஸ்ருவிலே விலோசனா ஊன்னு அழறான் வசுதேவ். இந்த மாதிரி பாவம்லாம் யாருக்கு வரும், அடைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்னு ஏவம் சௌஹ்ருத சைதில்ய சித்த ஆனக துந்துபிஹி சௌஹ்ருத சைதில்யம், இந்த சுஹ்ருத்தாக இருந்த அந்த சுஹ்ருத் பாவத்துல ஒரு குறை வந்துடுத்த, அத நினைச்சு நான் பார்த்துட்டு ஒன்னு அழறான். நான் உங்க பத்தி நான் ஒண்ணு எவ்வளவோ நான் பண்ணிருக்கேன், எது பண்ணினாலும் நீர் பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமா ஆகாது, உமா நான் ஸ்மரிக்காதே இருந்துட்டேன்னு நானு எத்தனை நாள் இன்னைக்கு என் கண்ணுல வந்து நிக்கிறேன். அந்த அப்பதான் எனக்கு தோன்றது எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, நந்தத்து சக்தியோகோ பிரேகத் பிரேமணா கோவிந்த ராமயோகோ அத்தியஸ்வன இது மாதா ஸ்ரீன் எதுபிஹி வாரிதோ வசத்து. வசுதேவர் சொல்றேன், எல்லாரும் ஊருக்கு போயாகணும். வசுதேவர் ஊருக்கு போறேன்னு சொன்னாக்க கோபர்கள்லாம் போறான், கோபிகள்லாம் போறான்னு சொன்ன, நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாம்னு சொல்லி சொல்ற. அத்தியஸ்வைதி மாசாஸ்திரின்னு எதிர்பிகி வாரிதோ வசிக்கிறார். இந்த நந்தகோபர் மாத்திரம் இல்ல, கண்ணனோ பலராமரோ எல்லாரும் சொல்லிச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் டேர்ன் போட்டு சொல்ற மாதிரி, அத்துவாரம் போலாமே அத்துவாரம் போலாமே, என்னோட இருங்களே என்னோட இருங்களேன்னு சொல்லி சொல்றாளாம். இப்படி இந்த சௌஹர்தத்தை, இந்த நட்பை காண்பிச்ச, எதுக்கு எதுபதிகள்லாம் காண்பிச்ச நட்பை பார்த்து நந்தகோபர் திக்கு முக்காடி போயிட்டேன். நான் ஏதோ ஒரு ஏதோ என்னுடைய கர்த்தவியத்தை செய்ய வேண்டியதுதான் செஞ்சேன் நானு. ஏதோ கண்ணன் தன்னுடைய தேஜோ விசேஷத்தினால திருவாயூர் பாடியில எத்தனையோ சாகசங்களை பண்ணினேன். அதோடு மாத்திரம் இல்ல, தான் இருந்த காலம் முழுக்க எங்க எல்லாரையும் சந்தோஷிப்பிச்சேர் அவர் எழுந்துருள் இருக்கவே தான் எங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைச்சது திருவாயூர் பாடியில. இது ஒரு பொற்காலமாக எங்களுக்கு இருந்தது. அத போய் நாங்க ஏதோ கண்ணனுக்கு பண்ணிட்ட மாதிரி நினைச்சுண்டு வசுதேவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு, வசுதேவர் விஷயத்துல தன்னுடைய பிரேமைய எப்படி காண்பிக்கிறதுன்னு தெரியாத திக்கு முக்காடி போயிட்டேறான் அவ. சரி, இருந்தாலும் எல்லாரும் அவவா தேசத்துக்கு ஒரு காலத்துல போய் சேரணும் இல்லையோ, அந்த பிரகாரம் அவ காலத்துக்கு போய் சேர்றதுக்கு சரின்னு ஒரு பிரகாரமா நந்தகோபரும் கோபர்களும் கோபியர்களும் இவரிடத்துல இருந்து விடைபெற்று போனார் அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னைக்கு இந்த விஷயம் சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, சிநேகம், உண்மையான ஒரு நட்பு, சௌஹார்த்தம், இதுக்கு சமானம் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல பாகவதத்துல சொல்லிருக்கு. எப்பயானோ ஒரு சமயத்துல உண்மையான ஒரு சௌஹார்தத்தோட கூட சிலர் உபகாரம் பண்ணின உபகாரங்களை நாம மறந்தோமானாலும் கூட, இல்ல நினைக்காமல் போயிட்டுமானாலும் கூட, காலாந்தரத்திலேயான அதை நினைச்சு அவளிடத்துல எப்பவும் பிரீத்தியோட இருக்கணும். நாம நண்பர்களிடத்துல எப்படி நடக்கணும்ன்றத நந்தகோபரும் வசுதேவரும் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். இந்த ஸ்லோகங்கள்லாம் சேவிக்கச்சே நிஜமாவே பார்த்தோம்னா எனக்கு கண்ணுல ஜலம் வந்து, இப்படி ஒரு சௌஹார்தத்தை வசுதேவர் காண்பிக்கிறாரு. யாரும் அதுவும் ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவ நான் தப்பு பண்ணிட்டேன்னு யாருமே சொல்லவே மாட்டார். வசுதேவர் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்கு. என்னுடைய தன மதம் ராஜ்யஸ்ரீ கண்ணை மறைச்சுடுத்தும்னு சொல்ற, இது எப்பேற்பட்ட விஷயம். இது தப்பு நடக்கிறது சகஜம்தான், அந்த தப்ப தப்பா ஒத்துக்கிறது இருக்க, அதுதான் மகாத்மாக்களுடைய ஒரு செயல். அப்ப அந்த தப்ப ஒத்துக்காதையே போறது இருக்கு பாருங்க, அது தர்மாக்களுடைய செயல். இது ஒரு அற்புதமான விஷயங்கள். இது வரைக்கும் இதுக்கு மேல விஸ்தாரம் போனோம்னாக்கா எல்லாருக்குமே இதுவாயிடும். மகர்ஷியை இதோட நிறுத்திட்டேன். இந்த குருக்ஷேத்திரத்துல நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறமா மாரிக்காலம் வந்துடுறது, மாரிக்காலம் வந்துடுறது இனிமே இங்க எல்லாம் இருக்க முடியாதுப்பா, அவாவா இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு யாதவாள் யதுவம்சத்தை சேர்ந்தவர் கண்ணன் வசுதேவர் தேவகி எல்லாரும் துவாரகைக்கு போயிட்டார். இப்ப வசுதேவரிடத்துல ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. இந்த வசுதேவரிடத்துல இருக்க முன்பு பின்புன்னு சொல்லி சொல்றவங்க, அந்த மாதிரி பிரபத்திக்கு முன்பு பிரபத்திக்கு பின்பு பூர்வாக்கம் உத்தராக்கம் அப்படி எல்லாம் சொல்ற மாதிரி, கண்ணனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு கண்ணனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்ற பிற்பாடு, இப்ப கண்ணனுடைய சொரூபம் கண்ணன் யாருன்றத இத்தனை மகர்ஷிகளும் சொல்லிட்டா, இதுக்கு மேல் நம்ம பசங்கள்ட எப்படி நடந்துக்கிறது, இத்தனை நாளா நாம எப்படி நடந்துட்டோம், இததான் இப்ப சொல்லி சொல்ல போறேன். இங்க ஒரு கேள்வி வரும், எல்லாரையும் மாறி இல்லையே வசுதேவர், வசுதேவருக்கு குழந்தையாக கண்ணன் அவதரித்த போதே தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லி பஞ்சாயுதங்களோடையும் ஸ்ரீவத்சலட்சுமண்கள சௌபிகோஸ்துபம்னு சொல்லி எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீவன் நாராயணனுக்கு என்னென்ன அடையாளங்களோ அத்தனை அடையாளங்களோட சின்னங்களோட தானே பெருமாள் கண்ணன் அவதாரம் பண்ணுமே. அப்போ வசுதேவருக்கு அப்பவே சாட்சாத் கண்ணன் தான் தனக்கு குழந்தையா பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சு பெருசா ஸ்தோத்திரம் வேற பண்ணிருக்கேன். அந்த பிறந்த உடனே அவ்வளவு தூரம் தேவகியும் வசுதேவரும் கண்ணனும் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிருக்க. அப்படி இருக்கச்சே இப்பதான் புதுசா என்னமோ மகர்ஷிகள்லாம் சொல்லி அது மூலமாக கண்ணனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சின்றதாகவும் இப்ப கண்ணனை வேற ரூபமா பாக்குறதாகவும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இது பூர்வத்தர அதாவது முன் பின் முரணாக இல்லையா இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வருது. இந்த சந்தேகத்துக்கெல்லாம் வசுதேவரே பதில் சொல்ல போறே. அது வரைக்கும் அந்த சந்தேகத்தை நம்மளும் வச்சுட்டு இருப்போம். இப்போ அதைகதாத்மஜோ பிராப்தோ கிருத பாதாபிவந்தனோ வசுதேவோபிநந்தியாஹ பிரீத்யா சங்கர்ஷணாச்சுதௌ. நிச்சயமாக ரெண்டு வேளையும் மாதா பிதாக்களை சேவிக்கணும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ண உடனே பெரியவாள் சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. பெருமாள் கண்ணனும் பலராமரும் அவதார புருஷர்களாக இருந்தாலும் கூட எந்த ரூபத்துல அவதாரம் பண்ணினேரோ அந்த ரூபத்திலேயே இருந்து அந்த தர்மங்களை அனுஷ்டிச்சு எல்லாருக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள். அப்படி பார்த்தோம்னாக்க நந்தகோபரையும் வசுதேவரையும் கண்ணனும் பலராமரும் சேவிக்கிறாளாம். பிராப்தௌ கிருத பாதாபிவந்தனோ வசுதேவஹா அபிநந்தியாக பிரீத்யா சங்கர்ஷணாச்சுதௌ. வசுதேவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவர் இவர் கண்ணனை பத்தி தெரிஞ்சிருக்கே பலராமரை பத்தி இப்பதான் தெரிஞ்சிருக்கே இவ்வளவு பெரிய மகத்துவத்தோட இருந்திருக்கிறவா தன்னை வந்து சேவிக்கிறாள்ன்னு அதுல ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே பார்த்தோம்னாக்க நமக்கு இருக்கிற யோக்கியத்தையே ஏதோ சாதாரணமா இருக்கிறவா கொண்டாடினால்னா அது பெருசா தெரியாது. பெரியவாளுடைய வாக்குனால இது நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாள்னாக்க அது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு கௌரவம் வரைச்சு நம்ம காட்டிலும் குறைச்சலா இருக்கிறவா கௌரவிக்கிறதுனால நமக்கு பெரிய சந்தோஷம் வராது. நம்ம காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா நம்மள கௌரவிச்சாள்னாக்க அப்ப நமக்கு சந்தோஷம் அதிகம். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனும் பலராமனும் வசுதேவரை வந்து சேவிக்க செய்யலாம் அவர் என்ன நினைக்கிறேன் தன் பையன் அப்பாவை நிச்சயம் வந்து சேவிக்கிறோம் தன்னுடைய ஸ்தானம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறே வசுதேவ. ஆனா இப்ப நடக்கிறத வேற ஒரு சன்னிவேசம். இப்ப பாக்குறேன் இப்பதான் மகர்ஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அவளோட எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாம் தெரிஞ்சுண்டு இப்ப சர்வாத்மாவாக இருந்திருக்கவன் சர்வலோக காரண கர்த்தாவாக இருந்திருக்கிறவர்கள் அவ போய் நம்மள வந்து சேவிக்கிறாள் என்ன ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. முனீனாம் சவச சுத்ரா புத்ரயோர் தாம சூச்சகம் தத்வீர்யைஹி ஜாத விஸ்ரம்பாஹ பரிபாஷ்யா பாஷ்ய பாஷதா. மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சுண்டு கண்ணா பலராமா அப்படின்னு ஆபாஷ்ய அவ பேரை சொல்லி கூப்பிட்டு அவளை பார்த்து சொல்லி சொல்றாம். அப்பா நீ கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னு சங்கர்ஷன சனாதன ஜானே வாம். இப்ப உங்களை பத்தி உங்க ரெண்டு பேரை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். நீங்க தான் பிரதான புருஷவ் நீ தான் சாட்சாத் பரமாத்மாவுடைய அவதாரமாக இந்த லோகத்துல அவதரிச்சிருக்கிறவர்கள் உங்களிடத்துல இருந்தா எல்லாமே உண்டாருதுன்னு சொல்லி சந்தோஷமா ஒரு ஸ்லோகம் வருது. இது இந்த ஸ்லோகத்துல என்ன வருதுன்னு கேட்டோம்னாக்க சம்ஸ்கிருதத்துல ஏழு விபக்திகள், பிரதம விபக்தி, தித்திய விபக்தி, திருத்திய விபக்தின்னு இந்த வேற்றுமைகள் சொல்றது. அதுல சொல்லச்சு இந்த ஏழு விபக்தியோட சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்றேன், அதான் சுவாரஸ்யம். எத்ர ஏன யதோ யஸ்ய யஸ்மை யத்யத் யதா யதா ஸ்யாதிதம் பகவன் சாட்சாத் பிரதான புருஷேஸ்வர. ஆறு விபக்தி. பிரதம விபக்தின்றது ராமஹா ராமன் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரதான ஈஸ்வரஹான்னு சொல்லி பிரதம விபக்தியை சொல்லி சொல்றது. அதே மாதிரி முகுந்த மாலையில ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணோ நாமரசத்ரவஹான்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணஸ்யா கிருஷ்ணன்னு வரிசையா எல்லாம் கிருஷ்ணன் நடத்து ஏழு விபக்தியும் ஒரே ஸ்லோகத்துல அமைஞ்சு இருக்கும். முகுந்த மாலையில குலசேகர அழ்வார் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது மகர்ஷியினுடைய வாக்குன்றதுக்காக சொல்லி சொல்றேன் நானு. எத்ர ஏன யதோ யஸ்ய, எத்ர இந்த விஸ்வம் முழுக்க, இது சப்தமி ஏழாம் விபக்தி, ஏழாம் வேற்றுமை உருபு, இது எல்லாமே எத்ர லோகம் மொத்தம் எங்க இருக்கு அப்படின்னா அதிகரணார்த்தே சப்தமின்னு சொல்லி சொல்றோம். இந்த லோகம் முழுக்க ஈஸ்வரன் இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு, ஈஸ்வரன் தான் தாங்கிட்டு இருக்கவர் கண்ணன் தான். எத்ர ஏன யாருனாலே மூன்றாம் வேற்றுமை உருபு, ஏன கர்த்தா கரணேனச்ச, யா கர்த்தாவாகவும் கரணமாகவும் இருந்துட்டு இருக்கிற ஏன அந்த எம்பெருமானாலே, யதஹா பஞ்சமி, யாரிடத்துல இருந்து இந்த லோகம் முழுக்க வந்ததுன்னா உபாதான காரணத்தை சொல்லி சொல்ற மெட்டீரியல் காசு. ஈஸ்வரம் தான் எல்லாத்துக்கும் உபாதான காரணமாகவும் இருக்க, நிமித்த காரணமாகவும் இருந்துட்டு இருக்க. ஏன யதஹா யஸ்ய, யஸ்யன்றது சக்தி ஆறாம் வேற்றுமைக்காக சொல்லி சொல்ற சம்பந்த சாமானிய சக்தின்னு வியாக்கரணத்துல சொல்லி சொல்றது. சக்திக்குன்னு ஒரு தனி அர்த்தம் கிடையாது, எல்லா சம்பந்தத்தையும் சொல்லக்கூடியது. இதுக்கு அதிகரணார்த்தே சப்தமி, இந்த மாதிரி சம்பிரதானே சதுர்த்தி, இப்படி ஒவ்வொரு விபக்திக்கும் சொல்லி சொல்ற. இப்ப எஸ்யன்னு சொல்லத்தே சம்பந்த, இந்த சம்பந்தம் லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரத்தோட சரீரமாக இருந்துட்டு எம்பெருமானோட தொடர்புடையதாக தான் இருந்துட்டு இருக்கு. எஸ்மை யத்யதே யதா யதா, எஸ்மை சம்பிரதாயன்னு சொல்லி சொல்ற, யார் பொருட்டு பிரதான பலியாக இருந்துட்டு இருக்கிறவர் சாட்சாத்தரம் எம்பெருமான் தான்றதெல்லாம் சொல்லி சொல்ற. இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாம் பண்றாரு யாருக்காக, நமக்காக பண்றா, அவருக்காக பண்றா, இல்ல அவர் தள்ள எழுதிருக்கா, இப்படிதான் பண்ணணும்னு அவருக்கு எழுதிருக்கா அப்படின்னா, எஸ்மை அப்படின்னா எம்பெருமான் தன் பொருட்டு, தன் பொருட்டாவது இந்த இடத்துல அவர் வந்து லோகவத்து லீலா கைவல்யம்னு இந்த தன்னுடைய லீலையாக தான் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ண. இப்படி ஏத யாதிருஷகா யதா எத் பிரகாரகா எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது, தத் சர்வம் பிரதான புருஷேஸ்வரோ பவானேவ. இப்படி எல்லாமே உம்மாலதான், எல்லாம் நேர்தான். ஏதம் நானாவிதம் விஸ்வம் ஆத்மதிருஷ்டமதோட்சஜ, ஏதம் விஸ்வம் இந்த விஸ்வத்தஜ ஆத்மதிருஷ்டம் அதோட்சஜ, ஆத்மதிருஷ்டம் என்று சொல்றதுனால இவை எல்லாமே உம்முடைய படைப்பு, இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும், எல்லாமே வந்துருக்கு. ஆகையால ஆத்மனா அனுப்பிரவிஷ்ட ஆத்மன் பிராணோ ஜீவோ விபர்ஷிதா, நேர்தான் ஒவ்வொரு சேத்தனத்திலையும் அச்சேத்தன இடத்திலையும் அனுப்பிரவேசம் பண்ணி நீதான் இந்த ஜீவனையும் சொல்லி சொல்லிருக்கு, ஜீவனையும் தரிக்கிறேன், லோகம் மொத்தத்தையும் நீர்தான் தரித்தின, சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாவற்றையும் நீர்தான் தரிக்கிறவராக இருக்க. நட்சத்திர மகோததி வாசுதேவத்ய வீத்யேண விதிருதானி மகாத்மனஹ. இப்ப எப்படி பிராணாபான வியானோதானாதி சிருஷ்டி சக்திகள் எல்லா சக்தியும் உன்னிடத்துலதான் இருந்திருக்கு. ஆகையால காந்தி தேஜகான்னு சொல்லி இப்ப சூரியன் ஒளிர்கிறதுனாக்க அந்த தேஜஸ் சக்தி இருக்க அதுவும் நீ கொடுத்ததுதான். இது சந்திரனுக்கு சூரியனுக்கு அக்னிகளுக்கு அக்னிக்கெல்லாம் கொடுக்கிறது. ராஜாவுக்கு இருக்கக்கூடிய பரிபாலன ராஜ்ய பாலன சாமர்த்தியமும் நீ கொடுத்ததுதான். ஜலத்துக்கு வரைச்சே ஜலம் இல்லைன்னா எல்லாரும் பிராணே விட்டுடுவா. அப்போ எல்லாம் இருக்கச்சே கூட ஒரு அந்த தீர்த்தம் கொஞ்சம் ஒரு சொம்பு தீர்த்தம் சாப்பிட்டோம்னா அப்பாடன்னு ஒரு பெரிய ஒரு பிரீணனும் ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அந்த விசேஷ சக்தி ஜலத்துக்கு உண்டான விசேஷ சக்தியை யார் கொடுத்தது? நீதான் கொடுத்த. எல்லாம் உன்னிடத்துல இருந்தான் வந்தது. ஆகையால நீ எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறவனாக இருந்திருக்க. இந்திரியத்வானேந்திரியாணாம் தேவாஷ்ச ததனுக்ரஹாஹம் அவபோதோ பவான் புத்தே ஜீவாத்யானுஸ்மிருதி ஸ்ரதி. இந்திரியங்கள் இப்ப கண்ணு ஒரு விஷயத்தை பாக்குறது, பாக்கச்சே இது இந்த இப்படிப்பட்ட ரூபத்தோட இருக்குன்னு அந்த இந்திரியங்களுக்கு இந்திரியத்துவத்தை கொடுக்கறதே நீர்தான். விஷய பிரகாசன சாமர்த்தியத்தை கொடுக்கிறவன் நீர்தான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியத்தை கொடுக்கறது என்னவோ எல்லாம் அததுக்கு வந்திருக்குன்னு நினைச்சிருக்க, அது கிடையாது. அது மொத்தம் நீதான். நஸ்வரேஷ்விக பாவேஷு ததசித்வம் அனஸ்வரம். அழியக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த க்ஷேத்திரத்துல அனஸ்வரம் அழியாதவராக நீர் ஒருத்தர்தான் இருந்திருக்கேன். யதா திரவிய விகாரேஷு திரவியமாத்திரம் அனஸ்வரம். என்ன ஒரு திருஷ்டாந்தம் பாருங்க, திரவிய விகாரேஷு திரவியமாத்திரம் அனஸ்வரம்னு சொல்லி சொல்றேன். திரவியம்ன்றது என்ன? தங்கத்தை தங்க கட்டியை எடுத்துக்கோங்க. தங்க கட்டியை எடுத்துட்டோம்னா அது மோதிரமா ஆறுது, கழுத்துக்கு போட்டுக்கிற சங்கிலியா ஆறுது, கையில போட்டுக்கிற வளையலா இருது, இன்னும் பணம் நிறைய இதுவா இருந்ததுன்னா ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கிற எத்தனையோ வஸ்துக்களாக ஆறுது. திரவியம் மாத்திரம் அந்த திரவியத்துல வரைச்சே அந்த தங்கம்ன்ற தன்மை எத்தனை மாறுபாடு அடைஞ்சாலும் தங்கம்ன்ற தன்மை போறதே கிடையாது. மாறுபாடு இப்ப என்ன இருக்கு? அது மோதிரமா இருந்தது சங்கிலியா போலாம், சங்கிலியா இருந்தது மோதிரமா போலாம், எப்படி வேணா வாழலாம். ஆனா விகாரம்ன்றது எல்லா நிலையிலையும் திரவிய மாத்திரம்ன்றது திரவியம்ன்றதுதான், அது ஒண்ணுன்றது இருந்துருக்கு. அந்த மாதிரி அதுதான் நிலையானதாக இருந்துருக்கு. அந்த மாதிரி அழியக்கூடிய மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த லோகத்துல நீ ஒத்தந்தான் மாறுபாடு அடையாதவனாக ஸ்திரமாக நீ இருந்துருக்கு. இதை காட்டில வேற என்ன? சத்துவம் ரஜஸ்தமயிதி குணாஹாம் பிரம்மணி பரே கல்பிதா யோக மாயா. இப்ப நீ எங்களை மாதிரி சத்வரஜஸ்தமசோட எல்லாம் நீ இருக்குல்ல, நீ என்ன சொல்றேன் கண்ணன் சொல்றாம், நானும் ஒண்ணு மாதிரிதானே இருக்கேன், வேற ஏதானே விசேஷமா இருந்துருக்கானே, ஒண்ணும் இல்லையே அப்படின்னா இந்த சத்வாதிகள் இந்த பிரகிருதி குணங்களோ அதனுடைய பரிணாமம் மாறுபாடு அடைகிறதோ எல்லாம் ஒன்னிடத்திலேயே தான் இருந்துருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. இந்த யோக மாயேன்னு சொல்லச்சே எம்பெருமானுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினாலதான் இவையெல்லாம் பலவாறாக கல்பிக்கப்பட்டன. ஆகையால பாஞ்சாமியேஷு விகாரேஷு சம்சதா வியாபகாரிக்கா. இந்த வஸ்துக்கள் எல்லாவற்றிலையும் நீயே இருந்து கொண்டு பல பல பெயரை அடைவதாக இருந்துருக்க. ஆகையால எதிர்ச்சையான் ரதாம் பிராப்பிய சுகல்யா மிக துர்லபாம். நீர் ஒரு மனுஷ சரீரத்தை நீரே சங்கல்பிச்சுண்டு உம்முடைய காரியத்தை பண்றதற்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகேகேன்னு சொல்லி சொன்னேன். ஆகையால அந்த ரீதியில உம்ம காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இது அப்பாவா சொல்ற வார்த்தை இல்ல, வசுதேவர் சொல்ற வார்த்தை. வசுதேவர் திருஷ்டியில இப்போ இவ ரெண்டு பேரையும் பரம புருஷாளாக பாக்குற, பெருமாளுடைய அவதாரமாக பாக்குற, சாட்சாத் சிவன் நாராயணனாக தான் பாக்குறேன். சாட்சாத் பிரதான புருஷேஸ்வரம் பூபார க்ஷத்ர க்ஷபணாயாவதீர்ணௌ ததாஹி யுவான் சுதௌ. நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய பிள்ளைகள் இல்ல அப்படி. ஆனா இது 10 மாசம் என்ன 12 மாசம் கர்ப்பத்துல இருந்து பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன், கண்ணன் அவதாரம் பண்ணிருக்கேன், என்னுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்றது அப்படின்னா, சாட்சாத் பிரதான புருஷேஸ்வர நீங்க தான் பிரதான புருஷன் ஈஸ்வரனாக எல்லாமாக நீங்க இருந்துருக்க. பூபார க்ஷத்ர க்ஷபணாய அவதீர்ணௌ ததாத்தஹி எல்லாரும் சொல்லிருக்காள். பூபாரத்தை போக்கடிப்பதற்காகவும் இந்த க்ஷத்ரியெல்லாம் பண்ற ஒரு அந்நியாயத்தை போக்கடிப்பதற்காகவும் தான் நான் நீங்க அவதாரம் பண்ணிருக்கோங்கன்னு சொல்லி சொல்றேன். ஆகையில தத்தோ கதோஸ்மி அசரணா அத்ய பாதார விந்தம் ஆபன்ன சம்ஸ்ருதி பயாபக மார்த்த பந்தோ. பையனை பார்த்து சொல்ற வார்த்தையா இது, ஆர்த்த பந்தோன்னு சொல்ற வார்த்தை. ஆர்த்த பந்தம்னா ஆர்த்தம்னா தீனம் துக்கிச்சுன்னு இருக்கவனுக்கெல்லாம் இவர் தான் பந்துவாக இருந்திருக்கேனா. பந்துன்ற சப்தம் உறவுன்னா உறவு முறைன்னா என்னன்னா, யாருக்கான கஷ்டம் உரைச்சு அவளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு அவளோட கூட இருந்துட்டு காரியம் பண்றதற்கு அதுதான் பந்துவனுடைய லட்சணம். கீதையில சொல்லச்சே பந்துன்றது யாருன்றத பத்தி சொல்லி சொல்றேன். பந்து யாரு, சத்ரு யாரு அப்படின்றதுக்கு இது சுவாபாவிகமாக இருக்கணும், இயற்கையாக இருக்கணும், அந்த தன்னுடைய பிறப்பிலேயே ஏற்படணும். ஆகையாலதான் அவளை பந்துன்னு சொல்லி சொல்ற. நீ ஆர்த்த பந்தாக இருந்திருக்க, சம்ஸ்கிருதி பயாபகம்னு இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த பயத்தை, சம்சார பயத்தை போக்கடிப்பவராக நீர் தான் இருந்துருக்க. அஸ்ய சரணஹா அத்ய பாதார விந்தம், உம்முடைய திருவடிகள் தான் எனக்கு புகழாக இருந்துருக்கு என்று இவ்வளவு தூரம் சொல்லி சொன்னார். இப்ப கேள்வி, நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்க சொன்னேன் நானு, எம்பெருமான் ஸ்தூதி கிரகத்துல அவதாரம் பண்ணச்சேயே அப்பவே தன்னுடைய மொத்த நிலையும் காண்பிச்சுதானே அவதாரம் பண்ணினேர். அப்படி இருக்கச்சே இப்பதான் தெரிஞ்சின்ற மாதிரி இவரிடத்துல சரணாகதி பண்றாரு. இது எந்த அம்சத்துல விசேஷமா சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு சொன்னமே, ஸ்தூதே ஸ்தூதி கிரகே நனு ஜகாத பவானஜஹாம் நௌ சஞ்சஜ்ஞயித்யனுயுகம் நிஜ தர்ம குப்தியை நானா தனூ ககணவத்து விததஜ்ஜஹாசி கோவேத பூம்ன உருகாய விபூதி மாயா. அந்த சமயத்துல கூட சூதி கிரகத்துல நீதான் பரமேஸ்வரன், நீதான் சாட்சாத் சிவன் நாராயணன் என்பத சொன்னேன். ஆனா அப்பவே கூட நான் சொன்னேன், நான் கர்மகிருத்தமான உற்பத்தி கிடையாது, புண்ணிய பாபங்களை பண்ணி உங்களுக்கு குழந்தையா நான் பிறக்கல, என்னுடைய சங்கல்பத்தினால உங்களுடைய தபஸினுடைய பலமாக நான் உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன்னு எல்லாம் சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்னு சொல்லி தன்னுடைய தர்மம் சாது பரித்ராணம், துஷ்கிருதால அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்களை பாபம் பண்ணினவர்களை நாசம் பண்றது இதெல்லாம் தன்னுடைய தர்மம்ன்றதெல்லாம் நீ சொன்ன. அதே மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி உம்முடைய தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்காக அவதாரம் பண்றேன் என்பதெல்லாம் சொன்னேன் இல்லைன்னு சொல்லி சொல்லல நானு. ஆனா உம்முடைய பிரபாவத்தை இவ்வளவு விஸ்தாரமாக மகர்ஷிகளுடைய வாக்குனால இப்பதான் நான் புரிஞ்சின்றேன் நானு. பெருமாள் எல்லா சமயத்திலையும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருந்துருக்கு. ஆனாலும் கூட நமக்கு ஒரு பரிபக்குவம் வரணும். அந்த பரிபக்குவம் வரச்சேதான் பெருமாளை பெருமாளா சேவிப்போம். அதுக்கு முன்ன வரைக்கும் வேற வேற ஏதோ எண்ணத்தோட தான் சேவிச்சுட்டு இருப்போம். இந்த வேதாந்த ஞானம் வரத்துக்கும் ஒரு அனுகிரக விசேஷம் வேணும், அதுக்கும் ஒரு கால விசேஷம் வேணும், அதுக்கும் பகவத் அனுகிரகம்ன்றது இருக்கணும். அந்த முறையில உம்முடைய உண்மையான சொரூபத்தை நான் இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அங்க சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக நீர் தான் இருந்துட்டு இருக்கேன். இங்க எதா எத்தனை சொல்லி சொல்ற பிரகாரத்துக்கு ஏழு கர்ம காரகங்களாலேயும் சொல்லக்கூடியவராக இருந்துட்டு இருக்கிறவர் நீர் தான்ன்றத இப்பதான் நான் முழுசா உணர்ந்தேன். எல்லாரும் தாசபூதா சுத சர்வே ஹியாத்மானஹா பரமாத்மனஹா, நாம எல்லாரும் பரமாத்மாவுக்கு தாசபூதர்கள் தான் அந்த காலக்ஷேபம் கேட்ட உடனே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு நாளி அதே எண்ணத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம். அப்பப்ப நான் தான் பண்றேன்னு நாம ஒவ்வொருத்தரும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி இன்னும் கேட்டா இந்த பாகவத முறையில அதாவது வைஷ்ணவன் சொல்லிட்டு வைஷ்ணவ தர்மத்தை அனுஷ்டிக்கிறதே கூட நாம தான் விசேஷமா அனுஷ்டிக்கிறோம். நாம தான் காலக்ஷேபம் கேட்கிறோம், நாம தான் உபன்யாசம் கேட்கிறோம், நாம தான் பகவத் பக்தியில திளைச்சு இருக்கோம். மீதி பேருக்கெல்லாம் அது வரல அப்படின்னு எல்லாம் நாம நினைக்கிறோம். சாஸ்திரத்துல என்ன சொல்றது அப்படின்னா ஒருத்தன் சிட்டனாக இருந்தான்னாக்க இன்னொருத்தன் சிட்டனாக இல்லாத போயிட்டான்னா அவனை நினைச்சு நாம கர்வப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி பகவத் பக்தனாக இருக்கச்சே கூட இன்னொரு இடத்துல பக்தி தாரதமியம் இருக்கிறத நினைச்சுட்டு அவளை காட்டுல நாம வசத்தின்னு கர்வப்பட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் போயிடும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளுடைய பகவத் அனுபவம்ன்றது இருக்க வேற வேற மாதிரியா தான் இருந்துட்டு இருக்கு. குழந்தையா சொல்லச்சே அம்மா என்ன சொல்றாளோ அதை சொல்லிட்டு உமாச்சி காப்பாத்து, உமாச்சி கண்ணை ஒட்டிக்கோ, உமாச்சி கை கூப்பு அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் நம்ம, அவ்வளவுதான் அது பண்ணிட்டு போறது. அதுக்கு மேல அதுக்கு என்ன தெரிய போறது ஒன்னும் தெரிய போறது இல்ல. இன்னும் பாலபாவமா வரைச்சே அதே பெருமாள் சேவை வரைச்சே பார்த்தோம்னா பட்டாசு நன்னா வச்சா, அங்க நன்னா இது நன்னா கொடுத்தா, விநியோகம் நன்னா கொடுத்தா, சீரானம் நன்னா இருந்து அப்படின்னு சொல்ற பாவம் வரப்போறது. அடுத்த பாவத்துல வரைச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய வரைச்சு அந்த திருவாபரணத்தை பாக்குறேன், பெருமாள் சாத்தின் இருக்கிற வஸ்திரங்களை பாக்குறேன், அந்த கோஷ்டியை பாக்குறேன், இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு பொண்ணு இருக்கு. இன்னும் பெரிய வேதாந்தத்தை தெரிஞ்சின்ற பிற்பாடு அந்த பகவத் அனுபவம்ன்றது இருந்துட்டு இருக்க இவளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற பாக்கியம் இருக்க, எப்பேற்பட்ட பாக்கியம், இப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியாத பாக்கியம் கிடைச்சிருக்க, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு ஏங்கிற நிலைன்றது சமயத்துல வருது. இன்னும் சில சமயங்கள்ல சொல்றது நமக்கு ஏற்பட்ட அந்த கைங்கரியங்கள்லாம் கூட அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஏற்பட்டிருக்கு, நாமெல்லாம் என்ன அசித்கல்பமா இருக்க வேண்டியவா தானே அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வருது. எப்ப வருது? ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் வரப்போறது, கடைசியில தான் வரப்போறது. அப்போ அதே மாதிரிதான் இங்க சொல்றார் வசுதேவர் சொல்றார், தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்றது ஏற்கனவே நீ சோதிகா கிரகத்துல அவதாரம் பண்ணச்சேயே நீர்தான் சாட்சாத் சிவன் நாராயணன்றத சொல்லி சொன்னங்கோ தெரிஞ்சின்றேன் நானு. அப்படி இருந்தாலும் கூட உம்முடைய எல்லா லீலைகளையும் அனுபவிச்சு அந்த சொன்ன வார்த்தையில ஒரு பிரத்யயம் ஏற்பட்டு உம்மை நான் பரம புருஷனா இப்ப நான் பாக்குறேன், உம்முடைய திருவடிகளை தான் எனக்கு புகழ் என்று வசுதேவர் கண்ணனிடத்திலையும் பலராமர் இடத்திலையும் அவதார புருஷாளா இருக்கிறதுனால அவளை பார்த்து அந்த பரத்வ புத்தியோட பேசின பேச்சு இப்ப நம்ம பார்த்தோம். இது மொத்தத்தையும் கேட்டுட்டே இருக்கிறான். நிசம்யேத்தம் பிதருவாக்கியம் பகவான் சாத்வதர்ஷபா பிரத்யாக பிரஸ்ரயா நம்ரஹா பிரஹசம் லக்ஷ்ணயாகிரா. சில அப்பாக்கள் எல்லாம் சொல்லுவா, நான்லாம் அந்த காலத்துல ஒன்னும் வாசிக்காது போயிட்டேன்டா, நீதான் இவ்வளவு வாசிச்சிருக்க, இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னுடைய வாசிப்புக்கு எதிர நான் தலைவணங்கி நிக்கிறேன் அப்படின்னு பசங்களை பார்த்து சொல்ற சில அப்பாக்கள் எல்லாம் கூட இருக்கா. அப்போ அந்த அப்பா அம்மாவை பார்த்து, ஆமாமா நீ எல்லாம் உனக்கு எழுத்து கூட தெரியாது, நான் தான் இவ்வளவும் கத்துன்னு இருக்கேன், எனக்கு இவ்வளவு தெரியவன்னு அப்படி தலை கர்வமா தலையாட்டினாக்க அது அவனுடைய சொரூபம் இல்ல. நீங்க வாசிக்கல நான் இப்படி வருமானா, எனக்கு உங்களுடைய பிரீத்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்றெல்லாம் தான் அவன் பதில் சொல்லணும். நீங்க வாசிக்காட்டா என்ன, நான் வாசிச்ச பலன் முழுக்க உங்களாலதான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கணும். இங்க இவர் பெருமாள் கண்ணன் சொல்லி சொல்றான், உம்முடைய திருவடியே தான் எனக்கு சம்சார நிவர்த்திக்கு காரணம்னு சொல்லி தகப்பனாரே சொன்னாலும் கூட அவரை விழுந்து சேவிச்சு பிரஸ்ரயா நம்ரஹா பிரஹசன் ஸ்லக்ஷணையா கீரா சிற்சிண்டே சில வார்த்தைய சொல்றாராம். இப்ப அவர் எதையும் மறுக்கல, எதனா பொய்யா கணக்கு சொல்லியிருந்தாருனாக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நானு நான் சாதாரணமானவன் தான் அப்படின்னு எதனா சொல்லிருக்கலாம். ஆனா பொய்யா எதையும் சொல்லல, இவர் சொன்னது மொத்தம் சத்தியமா போயிடுத்து. அப்படி இருக்கச்சே பெருமாள் இதுக்கு என்ன பதில் சொல்ற, அவர் தனக்கே உண்டான ஒரு சொரூப பிரகாரம், அதாவது பையனா இருக்கிறோம் அப்பாவை வணங்கி அப்பா இடத்துல பக்தியோட பேசணுமோ இல்லையோ அந்த முறையில பேசுறேன். என்ன புத்திரான் சமுத்திச தத்துவ கிராம உதாகிருதா அகம் யூயம் அசாவாரியே துவாரகௌ கசா சர்வேப்பேவம் எது சிரேஷ்ட விமிஷ்யாசராஹாசரம் ஆத்மா ஹேகஹ ஸ்வயம் ஜோதிஹி நித்யோன்யஹ ப்ராக்ருதே குணைஹி ஆத்மத்ருஷ்டைஹி தத்க்ருதேஷு பூதேஷு பஹுதேயதே. இவெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை சிற்சிண்டே சொல்றேன் கண்ணன், அதுதான் அவருக்கே ஏற்பட்டது. அதையும் ஒரு வணக்கத்தோட சொல்றேன் கண்ணன் சொல்றேன். வச்சோபஸ்தமவேதார்த்தம் தத்தைத்தது உபமன்மகே அப்படின்னு வாஸ்தவம் நீ சொல்றது எல்லாமே யுக்தார்த்தம், அத நான் ஒத்துக்கிறேன். பெருமாள் கண்ணன் தானே, கண்ணன் நான் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு நான் ஒன்னும் சூப்பர் பவர் எல்லாம் இல்ல அப்படி இப்படின்லாம் சொல்ல, நானும் ஒன்ன மாதிரி ஒரு மனுஷ பிரகிருதி தான் சொல்லல, அது ஒத்துட்டு. அதுக்கப்புறமா அவர் இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்றாராம், அகம் யூயம் அசாவாரியம் எய்மே துவாரகௌ கசா. இப்ப நானு நீங்கள் இங்க பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் இந்த துவாரகையில இருந்திருக்கிறவா, சர்வே பேவம் எது சிரேஷ்ட விமர்சாம சதராச்சாரம், இவ எல்லாரையும் பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, விமர்சனம் பண்ணி பார்த்தோம்னாக்க ஏகோஷி ஆத்மா ஒத்தந்தான் ஆத்மாவா இருந்திருக்கான், மீதி எல்லாரும் அவனுக்கு சரீரமாகத்தான் தெரியும். ஸ்வயம் ஜோதிஹி நித்யஹா அந்யஹா பிராகிருதைர் குணைஹி. இப்ப நாம எல்லாம் சொல்லிக்கிறோம், நீர் வேற வசுதேவர் தேவகி அங்க நந்த கோபுரம் எல்லாரும் சொல்லிருக்கீங்களே, எல்லாரும் ஆத்மா தான் இல்லைன்னு நான் சொல்லல, இவ பிராகிருத குணங்களோட சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறவா, நித்தியமாக ஏகஹா ஒத்தரே ஒத்தர் தான் இருக்கே, அந்த ஒத்தரே ஒத்தர் யாரு, நான் தான். ஸ்வயம் ஜோதிஹி நித்யஹா அந்யஹா பிராகிருதைர் குணைஹி அந்யஹா, இந்த பிராகிருதமான குணங்கள் பிராகிருத குணங்களாக இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமஸ்களாலே ஆனவர் என்றது இல்லாமல், ஆன சரீரத்தை இல்லாமல் சுத்த சத்துவமயமான சரீரத்தோட உடையவனாக இருக்க, ஆத்மசிஷ்டேஷு என்னாலே படைக்கப்பட்ட இந்த பூதங்கள் இடத்திலே பகுதா ஈயத்தை பலவாக சொல்லப்படுபவனாக நான் இருந்தேன். வஸ்துதா எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஆத்மா தான் இருக்கு. ஒரு ஆத்மான்னா பரமாத்மா ஈஸ்வரன் ஒருத்தர் தான். மீதி சேதனா சேதனங்கள் எல்லாம் அவருக்கு சரீரமாக தான் இருந்திருக்க. அந்த சரீராத்ம பாவ சம்பந்தம் தான் எல்லாத்துக்கும் மேம்பட்டது. இந்த இடத்துல வரைச்சே அத்வைத பரமெல்லாம் வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அத சொல்லி நாம குழப்பறத காட்டிலும் நம்ம சித்தாந்தத்தை சொன்னமானாலே போறோம். அந்த ரீதியில அந்த ஆத்மான்றது வரைச்சே பரமாத்மா ஒருத்தர், அதாவது ஆத்மா சரீரம் என்கிற ஒரு சரீர சரீர பாவத்தை சொல்லச்சு, ஆத்மா சர்வ வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிறவர் சாட்சா சிவன் நாராயணன் ஒருத்தரு. மீதி எல்லாமே அவருக்கு சரீரபூதமாக தான் இருந்திருக்காளே தவிர, யாரும் தன்னை தனிப்பட்ட முறையில சுதந்திரமாக சொல்லிக்க முடியாது. எப்ப சரீரம்னு சொல்லிட்டோமாக்க ஆத்மாவால நியமிக்க கூடியதாக தான் இருக்கு என்பத ஒரு பெரிய வேதாந்த விஷயத்த ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சம்பாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உரையாடல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறார். இப்படி இங்க வசுதேவர் நமக்கு உலக வழக்குல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் இந்த இடத்துல சொல்றேன். வேதாந்த ரீதியா பெருமாள் இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம், இந்த விஷயத்தெல்லாம் தாண்டிண்டு போறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. அகையில்தான் இன்னைக்கு இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொண்ட ஈஸ்வர சங்கல்பத்தினால இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல பல அனுகிரகங்களை ஈஸ்வரன் அந்த கண்ணம் தான் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.